లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతోశ్యదేక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాధ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయచ్చ కిల శక్తిధరస్వదాంనా అన్యాస్తహస్త చరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే ఇజేత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర సర్వేభ్య నమస్కార. ரகுவீர கத்தியத்துல இன்னைக்கு 10வது சூர்ணிக்க சரணா துவர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா ரணாத்வர யுத்தமாகிற யாகத்தில துரிய துர்வகமான அதாவது அந்த யஜ்ஞத்தை அரைகுடையாக விடாமல் பூர்த்தி செய்துவிட்டு அஸ்திராதிகளை பெற்றுக்கொண்டவன் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கு, முதல்ல விஞ்ஞாபிச்சிடுறேன். ராமாயணத்துல தாட்டகாதி வதங்களுக்கு அப்புறம் அஸ்திரங்கள் விஸ்வாமித்திரர் அனுகிரகித்ததாக இருக்கு. ஆனால் சுவாமி தேசிகன் ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா, அப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன், யாகத்தை அறகுடையாமல் விடாமல் பூர்த்தியாக சம்ரட்சித்து கொடுத்தவன். அதனாலே அவபிருத ஸ்நானமாகி விஸ்வாமித்திரருக்கு அவபிருத ஸ்நானத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு அதன் பிறகு அஸ்திரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். 10வது சூர்ணிகையில இந்த விஷயத்தை விஜயாபிச்சிட்டார். 11வது சூர்ணிக்கையில தான் தாட்டகையினுடைய வதங்களை பத்திலாம் பேசுறார். எப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு அவனுடைய கன்னிப்போரை பத்திலாம் பேசுறார். இப்போ சுவாமி தேசிகன் போன பிரகாரமே நாம பார்க்கலாம். ரணாத்வர, ரணம் அப்படின்னால் யுத்தகலம் அர்த்தம், அத்வரம்னா யாகம் அர்த்தம், ரணாத்வர யுத்த களத்தையே யாகமாக உடையவர் அர்த்தம். அதாவது ரணமேவ அத்வரஹா, ரணமத்வரஹான் அர்த்தம். இது வந்து ஒரு சமாசம், இவைச்சி சமாசம்னு சொல்லுவார். ரணமேவ அத்வரஹா, வேற எதுவும் இல்ல, ரணத்தையே யுத்த களத்தையே யாகமாக உடையவர். துர்யானி அப்படின்னால் துரந்தராணி காரிய சம்பாதன ஜாகரூகாணின்னு சொல்லியிருக்கா. விழித்துக் கொண்டு கண்ணையும் காத்து இமையும் காத்தனர் அப்படின்னு கம்பன் சொல்றான். இந்த இடத்துல எப்படி அவர்கள் யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த, பவ்யானினா க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியன்னு அர்த்தம். நேற்றே பார்த்தோம் இந்த கதை வசிஷ்டருடைய வாக்குக்கு ஒரு மதிப்பளித்து விஸ்வாமித்திரரோடு இவர் ராமலட்சுமணர்களை தசரதன் அனுப்பி வைக்கிறான். ஸ்ரேயஸ்தாஸ்மை பிரதாசியாமின்னு விஸ்வாமித்திரர் சொன்னதுனால ஒரு நம்பிக்கை ஏற்படல. ஆனால் குலகுரு சொன்னபடினாலே இந்த நம்பிக்கையானது விஸ்வாமித்திர தசரதனுக்கு ஏற்பட்டது. அங்கேருந்து வரார், ஒன்னொன்னா வர்றார், அங்கேருந்து ஆயிட்டு ஓடி வராராம். திரும்பி பார்க்கவே இல்லைன்னா. அத்யர்த்த யோஜனம் கத்வா சரவ்யா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோ அப்யபாஷத. அங்கெல்லாம் பேசல, அயோத்தியெல்லாம் பேசல, வெளியில வந்த பிறகு பேசல விஸ்வாமித்ரர். எங்க பேசுறாருனார், சரயு நதிக்கரையில வந்து ராமா அப்படின்னு மதுராம் வாணிம்னு அழகான ஒரு குரல்ல ராமன் கூட்டு பார்க்கிறாராம் விஸ்வாமித்ரர். அப்புறம் சொல்லும்போது சொல்றா பெரியவா, கமலநயன வாசுதேவ விக்னோ தரணிதர அச்சுத சங்க சக்கரபாணே பவசரணமி தீரயந்தி ஏவை தியஜபட தூர தரேன தான் அபாபன். கமலன் எப்படியேற்பட்டவன் அவன், இப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டு தன்னை சந்தோஷப்படுத்திக்கிறாள். ஏன்னா யாராவது ஒரு வந்து பாதியில் அழிச்சுட்டு போயிடுவாளோ அப்படின்ற பயத்தினால அழிச்சுட்டு சரயு நதிக்கரைக்கு வந்துட்டார் விஸ்வாமித்ரர் ராமலட்சுமணர்களை. ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரம் விஸ்வாமித்ரோ அபிபாஷித்தன். ஆச்சரியமா இருக்கு பாருங்க, ராமன் ராமன்னே கூட்டு கூட்டு பார்க்கிறார். அதுவும் கருணா காக்குஸ்தன் சொன்னார் சுவாமி தேசிகனும், ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காக்குஸ்தா அப்படின்னார். அப்பேற்பட்ட காருண்யத்தை உடைய கூடிய இந்த சக்கரவர்த்தி திருமகன பேரை சொன்ன மாத்திரத்தினாலேயே விஸ்வாமித்ரருக்கு அவ்வளவு ஆனந்தம் பிறக்கிறது. பவசரணம் எப்பேற்பட்ட ஒரு வாக்கியம், அப்படிப்பட்ட பேர திருநாமத்தினுடைய ஒரு ரசத்தை தெரிந்து கொண்டு விஸ்வாமித்ரர் ராமா அப்படின்னு கூட்டு பார்க்கிறார். இது ஆழ்வாரே சாத்தியிருக்காரு. நமனும் முற்கரனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி, அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர், கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனேன். பேரை கேட்ட மாத்திரத்திலேயே யமன் கூட பயப்படுறான். பரிகரம் மதுசூதன பிரபன்னான் ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஒரு திருநாமத்தை இவர் விஸ்வாமித்ரர் கூப்பிட்டு பார்க்கிறார். வனம் வனத்தில் அழைச்சிட்டு போறார். ரெண்டு அஸ்திரங்களை முதல்லயே அவருக்கு உபதேசம் பண்றார். தௌ பலாதி பலேசௌ, பலா அதிபலா அப்படின்னு இருக்கக்கூடிய ரெண்டு அஸ்திரங்களை உபதேசம் பண்றார். இந்த ரெண்டு மந்திரங்களை உபதேசம் அஸ்திரங்களை உபதேசம் பண்ணால் இந்த ரெண்டு மந்திரங்களை உபதேசம் பண்ணால் எப்போ பசி எடுக்கிறதுன்னு அவன் நினைக்கிறாளோ சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் சாப்பிடணும்ன்ற எண்ணம் தோணும். தூங்கணும்னு நினைக்கும் போது தான் தூங்க எண்ணம் வரும். அதனால இப்பேற்பட்ட மந்திரங்களை அவர் பண்றார். சாதாரணமா பண்ணாமல் இப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகனுக்கே இது மாதிரி பண்றார் அவர். தசரத நிருபசூனு சத்தமாபியாம் திருணசயனே அனுசிதே சகோஷிதாபியாம் குஷிக சுதவசோனு லாலிதாபியாம் க்ஷணமிவசா விபவௌ விபாவரீச. அந்த மாதிரி உபதேசம் பெற்றுக் கொண்டவர்கள் எங்க படுத்துருக்கா அப்படின்னு பார்த்தால் புல் தரையில சயனம் பண்ணிட்டு இருக்கா. வால்மீகி அழகா சொல்றாரு, தசன்றுப்ப சூனு சத்தமாபியாம் திருணசயனே அனுசிதே சகோஷிதாபியாம். வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் செல் ஆற்றல் மிக்காலும் அம்மானை நராழ்வார். அப்படிப்பட்டவர்கள் புல்லுல சயனம் பண்ணிட்டு இருக்கா. குஷிக்க சுத்த வச்சோனு லாலிதாபியாம், விஸ்வாமித்ரர் என்னென்னவோ வார்த்தைகள்லாம் சொல்றாரு. அந்த வார்த்தைகள்லாம் கேட்டுண்டு அவ ரெண்டு பேரும் அப்படியே இருந்துட்டு இருக்காளாம். என்ன என்ன சொல்றாலோ அப்படி காத்தால ஆறுது. காட்டுல அவ இருக்கா, காத்தால பொழுது விடுகிறது. அன்னைக்கு என்னைக்கோ சொன்ன ஸ்லோகம் சுப்பிரபாதம் பாடுறார் விஸ்வாமித்ரர் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் திருவனந்தாழ்வானுக்கும். எப்பயோ சொன்ன ஸ்லோகம் இன்னைக்கும் ஆங்கல்ல

இவர் பெரிய திருமொழியில ஆழ்வார் சாதிக்கும் போது கூட வைத்திய வீரராகவன திருவள்ளூர்ல மங்களாசாசனம் பண்ணும்போது காசையாடி மூடியோடி காதல் செய்தானவனோர் இல்லையா, காசையாடி மூடியோடி இத மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் அதுவும் சாதாரணமா இல்லாமல் காதல் வருது அவனிடத்துல அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு எண்ணம் வரும். ஆனால்தான் மற்றவாளுக்கு இல்லாத ஒரு பாசுரம் இவருக்கு திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய வைத்திய வீரராகவ சுவாமிக்கு இத மாதிரியான ஒரு பாசுரம் ஏற்படுற. இன்னொரு இடத்துலயும் பார்த்தால் எங்கெல்லாம் ராமன் சயனிச்சிருக்கான்னு இல்ல, இன்னும் எங்க பார்த்தால் திருமதி ஆழ்வாரும் ரொம்ப அழகா இதையே தான் சொல்றார். நடந்த கால்கள் நொந்தவோ கிடந்தவாறு எழுந்து நின்று பேசுவாய் கேசனேந்தர். அப்போ நீ நடந்து வந்தியே, நீ நடந்த கால்கள் நொந்தவோ 14 வருஷங்கள் நடந்து நடந்து வந்தியே, அதனால உன் கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சு விட்டா, ஆகையினால் நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கியா இல்லையா, அப்படி தூங்கிட்டு இருக்கியா அது வேண்டாமே, நீ எப்படி எழுந்து வந்த, கிடந்தவாறு எழுந்து நின்று பேசி வாழி கேசனேன், கிடந்தவாறு எழுந்து நின்று, அப்ப அப்படித்தானே நீ வந்து பேசணும்னு உடனே ஆழ்வார் சொன்னதை எப்பவுமே பெருமாள் கேட்பான், அதுவும் அந்த ஆழ்வார் சொன்னால் மட்டும் அப்படியே கேட்டு இருப்பான் பெருமாள், அது எப்படி சொன்னாலும் கேட்பான், அந்த ஆழ்வாருக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை அது. அதனால இன்னைக்கும் பார்த்தால் உட்டான சயன திருக்கோலத்துல பெருமாள் எழுந்து நிக்கிறான் இன்னைக்கும். ஏன்னா அப்படிலாம் இல்ல, மத்தவா சொன்ன மாதிரிலாம் இல்ல, உத்தான சயன திருக்கோலம்னா பாதித்தும் பாதி சயனிச்சுட்டு இருக்க மாதிரியும் பாதி எழுந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு சேவை. அதுல இருக்கா பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகே தனி அழகு, அதுவும் அமுதன் சயனிச்சுட்டு இருக்கிறதும் ஒரு அழகுதான். ஆனால்தான் ஆழ்வார் ஆறாவமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயனர், நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானேன், அதுவும் கிடந்தாய் கண்டேன் எம்மானேன். அப்படிப்பட்ட ஒரு ஒரு கல திருக்கோலம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு திருக்கோலம். அந்த திருக்கோலத்துல இவர் சயனிச்சென்றிருக்கார். இவர் சயனத்தை எழுப்பி கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்றார். இப்ப இதுல இருந்து பார்த்தால் சுவாமி தேசிகன் சாதித்தபடி பார்த்தால் ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தவந்திதா, பவ்யத்துவம் அப்படின்னா ஒரு வினயமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இவன் அத்வரத்தை ஜெயித்து கொடுத்தான். அத்வரத்தை ஜெயித்து கொடுத்தாலும் கூட அவன் ஒரு வினயத்தோடு இருக்கான் சக்கரவர்த்தி திருமணப்படினால. வினய சம்பன்னத்துவம் திவ்யத்துவம் பிரகாசமானத்துவம் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றா ராமனிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம். யுத்தத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். பாலோஹி அகிருத்த வித்யஸ்த நஜவேத்தி பலாபலம், இது பாலகாண்டத்துல வருது. இவனோ பாலன், இவனுக்கு எதுவுமே தெரியாதே, பலாபலங்கள் எதிரிகளுடைய பலாபலங்கள்லாம் தெரியாதே, அப்புறம் எப்படி ராட்சசர்களை ஜெயித்தான் அப்படின்னா, ஒரு அகிருத்த வித்தியனானாலும் தெரிந்து தெரியாமல் இருந்தாலும் கூட முன்னாடி விஸ்வாமித்திரனாலே கொடுக்கப்பட்ட ஒரு அஸ்திரங்கள்னால இவன் அனைத்தையும் தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னான். உபதஸ்தொரு மகார்காணி சர்வான்யஸ்திராணிராகவே ஊச்சுஸ்த முதிதா சர்வே ராமே பிராஞ்சலயஸ்ததா இமே ஸ்ம பரமோதாரா கிங்கராஸ்தவராகவன். பெருமாள் நிக்கிறான், பெருமாளுக்கு கிங்கரர்களாக அந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் வந்து நிக்கிறது. ராமன் இல்லையா, ராமன் அந்த அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டான். மனசாமே பவிஷ்யத்வம் இதி